அப்பிரமாதம் மார்லின், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. என்ன கோரல்? கடல் பார்த்த வீடு வேணும்னு கேட்டப்போ இந்த அளவுக்கு வீடு கிடைக்கும் நீ எதிர்பார்க்கல? இல்ல அபாடா, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கீங்க. நீ கேட்டது எல்லாத்தையும் பண்ணிட்டேன், திருப்தி தானே? ரொம்ப திருப்தியா இருக்கு. ஆனா இது ஒண்ணு ஈஸியா கிடைக்கல. ஏன்னா இந்த இடத்துக்கு நிறைய க்ளோன் ஃபிஷ் போட்டி போட்டதே எனக்கு தெரியும். நீ சொன்னது வார்த்தைக்கு வார்த்தை உண்மை, ரொம்ப கடுமையான போட்டி. நல்ல வேலை பண்ணீங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களும் நல்லவங்க தான். சும்மா எனக்காக ஒண்ணு சொல்லலையே? இல்ல இல்ல இல்ல, பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு, நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா மார்லின், இந்த சரிவான பாறை பக்கத்துல நல்ல ஸ்கூல்ஸ் இருக்கு, எல்லாமே நல்லாதா இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய இடம் தேவையா? என்ன குவாரல், நமக்காக இந்த இடம் பாத்திருக்கேன், நம்ம குழந்தைகளுக்கு இவ்வளவு பெரிய இடம் தேவை? வா வா வா வா. அவங்க கண்ணை முடிச்சு தன்னோட குட்டி தலைய ஜன்னல் வழியா வெளியேட்டி பாப்பாங்க. ஒரு திமிங்கல அப்படி போயிட்டு இருக்கும். குழந்தைங்களை எழுப்பிட போறீங்க? ஓ ஆமா ஆமா ஆமா. இங்க பாருங்க, கனவு காண்றாங்க. நாம இவங்களுக்கு பேர் வைக்கணும். இப்பவே எல்லாருக்கும் பேர் வைக்கணும். கிரியா, சரி வச்சிருவோம். இந்த பாதிக்கு மார்லன் ஜூனியர்னு வச்சிடலாம், இந்த பாதிக்கு கோரல் ஜூனியர் வைக்கலாம். பேர் வச்சுவா? நீமோங்கிற பேர் தான் பிடிச்சிருக்கு. நீமோ? ஒரு குழந்தைக்கு வேணா நீமோன்னு பேர் வைக்கலாம், ஆனா மத்தது எல்லாத்துக்கும் மார்லன் ஜூனியர் தான். கொஞ்ச நாள்ல வெளியே வந்து நம்மள அப்பா அம்மா கூப்பிடுவாங்க. ஆமா, ஆனா யாருமே என்ன மாதிரி இல்லனா மார்லின் விளையாட்டு 400 முட்டைகளுக்கு மேல இருக்கு. அதுல இருந்து ஒருத்தனாவது உங்கள மாதிரி இருக்க மாட்டானா? என்ன, நம்ம முதல் சந்திப்பு ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் ஞாபகம் இல்ல. நான் ஞாபகப்படுத்தட்டுமா? ஒரு நிமிஷம் மேடம், நீ உதட்டுல மீன் பிடிக்கிற கோக்கி மாட்டிட்டு இருக்கா இல்லையான்னு பாக்கலாம். கொஞ்சம் கிட்ட கொண்டு பாக்கலாம், வந்து பாருங்க. ஏன் பாக்க மாட்டேங்கிறீங்க? நான் அழகா இல்லையா? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? குரல், நிக்காத, வீட்டுக்குள்ள போயிடு. குரல், வேண்டாம், சொன்னா கேளு, அது உங்களுக்கு உண்டாகாது. நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ. நீ மட்டும்தான் இருக்கியா? கவலைப்படாத கண்ணா, அப்பா வந்துட்டு இனிமே அப்பா பார்த்துப்பேன். சத்தியமா சொல்றேன், உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்குவேன். நீமோ? நீமோ அப்படியே இரு, அசையாத, என்னால வர முடியாது, நான் இழுத்து விடுறேன். சரி, எங்க அடிபட்டிருக்கு தெரியலையா? காய வெளிய தெரியலனா அந்த இடத்துல ரத்தம் கட்டிக்கோ, அது பெரிய ஆபத்தாயிடும். ரத்தம் வருதா இல்லையா? தலை சுத்துதா? இல்ல. என் உடம்புல எத்தனை வரி இருக்கு? எனக்கு ஒண்ணும் ஆகல. முதல்ல கேட்டதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு. இல்ல, உனக்கு நிச்சயமா ஏதோ ஆயிருக்கு. எனக்கு 1, 2, 3 அவ்வளவுதான் இருக்கு. ஆமா, உனக்கு ஒண்ணும் ஆகல. உன் அதிர்ஷ்ட துடுப்பு எப்படி இருக்கு? நல்லாதான் இருக்கு. தட்டி காட்டு. இந்த வருஷம் கண்டிப்பா நீ ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணுமா? ஒரு 5-6 வருஷம் கழிச்சு போனா கூட அதுல எந்த தப்பும் இருக்காது. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. மருந்து தடவைக்கு மறந்துட்ட. இந்த அனிமோன் உன்ன கொட்ட கூடாது இல்லையா? எஸ். போ. ஓகே, முடிச்சிட்டேன். ஒரு இடம் விட்டு போச்சு. இங்க அங்க இல்ல, இதோ இந்த இடத்துல. கவலைப்படாத, அப்படி ஒரு கடலாமைய பார்த்தா அதுகிட்டே கேக்குறேன். சந்தர்ப்பம் கிடைச்சா சுராமின் கிட்ட கூட பேசிடுறேன். அவசரப்பட்டு தாண்டக்கூட. என் தொடுப்ப புடிச்சுக்க, என் தொடுப்ப புடிச்சுக்க. டாடி, இங்க ஜூல பண்ண மாதிரி மறுபடியும் இங்க பண்ண மாட்டீங்கல்ல? அங்க பொறுப்புல இருந்ததே நத்த, அதால வந்த பிரச்சனை அது. நம்ம போற வழி சரிதானே தெரியல. ஸ்கூல் முடிஞ்சதும் உங்களை வந்து கூப்பிட்டுக்கிறேன். விளையாடுறதை நிறுத்துங்க பிளீஸ். அது என்கிட்ட கொடுத்துருங்க. அந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, டீச்சர் இந்த இடத்துக்கு தான் வருவாங்களா? எனக்கு ஒரு ஜோக் தெரியும். கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒரு வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. அப்ப வாசல்ல பந்தல்ல வாழைய கட்டணும்னு சொன்னாங்க. வாழைய வெட்டுறதுக்கு வாழைய கொண்டாங்கன்னாங்க. வாழைதான் மாப்பிள்ளையாச்சே? இல்ல, நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். அதாவது வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் நடந்தது. அப்போ வாழைய ஒழுங்க பேசு. முதல் தடவை ஸ்கூலுக்கு வர அவனுக்கு பிறவியிலே அப்படிதான் இருக்கு. இது அதிர்ஷ்ட துடுப்பு நாங்க சொல்றோம். கடலுக்குள் கல்வி தரும் ஆசிரியர் நான், பல இடம் சுற்றி வந்து கற்று தருவேன். போகாதோவும் ஆழம் போவோம், அதிகம் போவோம், கடலுக்குள் மலை காண்போம், மிக பெரும் பள்ள பார்ப்போம். என்னுடைய மாணவர்கள் எல்லாரும் எங்க போயிட்டாங்க? வந்து ஏறிக்கங்க வருங்கால மேதைகளே. கல்வியை கற்போம், அனுபவம் பெறுவோம், அறிவில் உயர்ந்து கற்ற வழி நடப்போம். ஏய், ஹலோ, யார் நீ? என் பேர் நீமோ. சரி நீமோ, புதுசா சேர்றவங்க எல்லாரும் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும். ஓகே. நீ வசிக்கிற வீட்டுக்கு பேர் என்னன்னு சொல்லு. கஷ்டப்படாத சொல்லிடுறேன். அவனுக்கு ஒரு துடுப்பு சரியில்லை. அவன் நீந்திரத்துக்கு கஷ்டப்படுறத பாத்தேன்னா அப்பப்போ ஒரு 10-15 நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கறேன். உங்களுக்கு டைம் ஆச்சு, நீங்க போங்க. நாங்க எல்லாரும் ஒரே இடத்துல ஒன்னதா இருப்போம். ஓகே பசங்களா, எல்லாரும் கண்ணை நல்லா திறந்து வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கட்டும், நான் சொல்ல போற விஷயத்த ஜாக்கிரதையா போயிட்டு வா. இவ்வளவு கஷ்டப்படுறவன் எதுக்கு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புற? ஆமா, குழந்தைகளை எப்பவும் வீட்லயே வச்சிட்டு இருக்க முடியும். ஏன் பெரிய பையன் அந்த பள்ளத்துக்கு அனுப்பும் போது எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டு பெரிய பள்ளமா, அந்த பெரிய பள்ளத்துக்கு அவங்க போறாங்க. ஆமா, உங்களுக்கு ஏதாவது அறிவு கெட்டு போயிடுச்சா? இதுக்கு மீன்கார கையிலேயே கொடுக்கலாம். அவன் சுட்டா புடிச்சோ ஏதோ பண்ணி தொலைப்பான். ஏய் மாச்சி, ஏன் பதட்ட போற? ஓயா குதிரை மூஞ்சி, என்ன அமைதியா இருக்க சொல்ல, நீ யாரு? குதிரை மூஞ்சி நான் சொன்னா பேருதான் கிளவுன் பிஷ், ஜோக் அடிக்க தெரியலையே. பாவம் அனைத்தையும் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு செல் உயிரினம், பல செல் உயிரினம், பஞ்சு பஞ்சு உயிரினம், கொடியுடல் உயிரினம், உருவத்தை உயிரினம், ஒட்டி வாழ் உயிரினம், கணிப்பால் உயிரினம், நட்சத்திர உயிரினம், எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. இது உலகில் தோன்றிய முதல் உயிரினம் பாத்தீங்களா? இந்த வகை உயிரினம் வெறும் ஆக்சிஜனை வச்சு ஸ்டார்ச் தயாரிக்கும். இந்த வகை பாக்டீரியாக்கள்ல மொத்த கடந்த அதிகமா இருக்கும். சரி, என் கூட சேர்ந்து பாடுங்க. ஒரு செல் உயிரினம், பல செல் உயிரினம், பஞ்சு பஞ்சு உயிரினம், குழியுடல் உயிரினம், கொஞ்சம் இருங்க, நானும் வரேன். ஓ என்னை எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பயமுறுத்துறாங்க. அது என்ன? அது எனக்கு தெரியும். சாண்டி பிளாட்டன் கூட அந்த மாதிரி ஒண்ணு பாத்திருக்கான். அது அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கொடுகுன்னு சொல்லுவான். ரொம்ப அழகா இருக்குல்ல. என்ன பாருங்க, நான் அங்க போய் அது தொட்டுட்டு வர போறேன். உன்னால என்ன தாண்டி வர முடியுமா? ஓகே, வந்துட்டேன் பாத்தியா. கம் ஆன் நிமா, உன்னால எவ்வளவு தூரம் போக முடியும்? அதது ஆபத்துன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. நீமோ வேண்டாம், அந்த பள்ளத்துக்கு நேரா நீந்திருந்தா இருந்தியா நீ? நினைக்கிறேன் நீமோ, எனக்கு உங்களை பிடிக்கல. எல்லாரும் வாங்க, இங்க எல்லாத்தையும் பார்த்தாச்சு, போதும். மன்னிச்சிருங்க, இங்க ஏதாவது பிரச்சனையா, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா என்கிட்ட கேளுங்க. சொல்ல, நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. இவனுக்கு சரியா நீந்த வராது. பாதுகாப்பு இல்லாத இடத்துல இவனை கண்காணிக்காம நீங்க விடுறது எனக்கு சரியா படல. நீங்க கவலையே படாதீங்க, அவன் என்கிட்ட பத்திரமா தான் இருப்பான். கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா உங்களுக்கு எக்கச்சக்க மாணவர்கள் இருக்கிறதுனால இவனை கவனிக்காம இருக்கும் போது இவன் நடிவிடுவான். நீங்க கவனிக்காம இருக்கீங்க. நீ என்ன பண்றத மனசுல நினைச்சிட்டு இருக்க? நீ அங்க போய் மாட்டிக்க போற, நான் வந்து உன்னை காப்பாத்துறதுக்குள்ள ஒரு பெரிய மீன் உன்னை திருட போகுது. இங்க திரும்பி வந்துரு, சொல்றத கேளு, மரியாதையா திரும்பி வந்துரு. இல்ல இதுக்கு மேல ஒரு அடி நீ மேல போறாரோ வேண்டாம், சொல்றத கேளு. ஒரு துடுப்பு அந்த படகுல பட்டாலும் நான் சொல்றத கேக்குறியா இல்லையா? வேண்டாம், படகத்தான் நீமோ. அவன் பொடுகு தொட்டுட்டான். மரியாதையா சொன்னதை கேட்டு இங்க வரப்போறியா இல்லையா நீமோ? அப்படிதான் பாபா, வந்தது என்ன நடக்க போகுதுன்னு பாரு. நான் சொன்னது கேக்குதா? நீமோ, நீமோ, நீமோ, போக. இல்ல படகு போயிடுச்சு போயிடுச்சு இல்ல இல்ல அது நிச்சயமா போயிருக்காது யாராவது ஒரு படகு பாத்தீங்களா சொல்லுங்க அது ஒரு வெள்ள படகு பகிர்ந்து பையன் காப்பாத்துங்க பிளீஸ் நல்ல வேளை நீ உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே படகு போயிடுச்சு கவலைப்படாதீங்க சார் உங்களுக்கு ஒண்ணும் ஆகல போயிட்டோம் கவலைப்படாதீங்க சார் இல்ல அவன் அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்க நான் எப்படியாவது அந்த படகை கண்டுபிடிக்கணும் எப்படி போச்சு எல்லா படகு தானே ஹாய் என் பேர் டூங்க எப்படி போச்சு எந்த வழியா போச்சு இந்த வழி இல்ல இந்த வழி எப்படி நடையவா தேங்க்யூ சோ மச் நோ ப்ராப்ளம் என்ன பண்ணிட்டு இருக்க இந்த படத்தை கடையில உனக்கு வேற எந்த இடமும் கிடைக்கலையா என்ன வேணும் உனக்கு சொல்லு கேக்குறது சண்டை போடணுமா வா ஒரு நிமிஷம் இரு இனிமே என் பின்னாடி வராத ஓகே ஆமா என்ன பேசுற நீ படகு போற வழியை காட்டுறேன் தானே கூட்டிட்டு வந்த படகா ஹேய் என்ன ஒரு படகு பார்த்த அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் போச்சு அது எங்க போச்சுனா இத பக்கம் போச்சு இல்ல இத பக்கம் போச்சு என் பின்னாடி வா ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம் இரு என்ன பண்ணிட்டு இருக்க படகு எந்த வழியா போச்சு தான் எனக்கு தெரியும். நானே ஒரு கிளவுன் ஃபிஷ். இல்ல இல்ல, நான் உன கிண்டல் பண்ணணும் செய்யல. ஐ அம் சோ சாரி. எனக்கு எல்லாத்தையுமே உடனுக்குடனே மறந்து போற வியாதி இருக்கு. உடனுக்குடனே மறந்து போற வியாதியா? என்னால இதை நம்ப முடியல. இல்ல, நான் சொல்றது உண்மைதான். நான் எல்லாத்தையும் டக்குன்னு மறந்துடுவேன். அது எங்க பரம்பரை வியாதி. அது அது அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அவங்க எல்லாரும் இப்ப எங்க? யாருப்பா, என்ன வேணும்? உங்ககிட்ட பெரிய ப்ராப்ளம் இருக்கு. உண்மைதான். நீ நீ என் நேரத்தை வீணடிக்கிற. நான் என் பையனை கண்டுபிடிக்க போகணும். ஹலோ, ஹாய், யார் நீ? என் பேரு ப்ரூஸ். எனக்கு நல்லாவே புரியுது. ஒரு சுறாவை எப்படி நம்புறதுன்னு பயப்படுறீங்க. அதனால சரி, நொறுக்கித்தீனி மாதிரி இருக்கிற நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணுல, நாங்க இங்க எதுவும் பண்ணல, சும்மா தான் வந்தோம். வறுக்க தயாரா இருக்கிற மீன் மாதிரி இருக்கீங்க. நான் நடத்துற மீட்டிங்க்கு வர முடியுமா? பார்ட்டி தெரியா? பார்ட்டி பார்ட்டியே தான். என்ன வரீங்களா? பார்ட்டினா எனக்கு பிடிக்கும். அங்க ரொம்ப ஜாலியா இருக்கும். பார்ட்டினா ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். அது உனக்கு பிடிக்கல. ஆனா இப்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்க, வானு வந்தாகணும். சரி, வரோ. நடக்கிறபடி நடக்கட்டும். ரொம்ப கிட்டக்கு போயிடாதீங்க. பாக்கிறதுக்கு தான் பலூன் மாதிரி இருக்கும் செல்லம். சமயத்துல வெடிச்சாலும் சொல்றதுக்கு இல்ல. சரி, இந்த மீட்டிங் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிப்போம். எடுத்துக்கிட்ட உறுதிமொழிய சொல்லுவோம். நான் ஒரு நல்ல சுறாமி. எப்பொழுதும் திண்டுகொண்டே இருக்கும் ஏகம் அல்ல. அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்றால் நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். நண்பர்கள் ஐந்தாவது அம்சம், ஒரு மீனை நண்பனாக கொண்டு வா. என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இதோ இருக்கு. ஹலோ, உன் ஃப்ரெண்ட் எங்க சாம்? நான் கூட தான் ஒரு தினம் கூட்டிட்டு வந்தேன், அவனும் வள வளர் பேசிட்டு இருந்தேன். திடீர்னு எங்கன்னு என்னை விட்டு சுறாப்புட்டாக்கிடுங்க. ரொம்ப சந்தோஷம். அடுத்தது யாரு? ஆர்வம் மெய்சிலுக்க வைக்குதே. சொல்லோ, போட்டு பேசு. ஹாய், என் பேர் டோரி. ஹலோ டோரி. வந்தே, நான் இது வரைக்கும் மீன் சாப்பிட்டதே இல்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாழை மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. வாசல்ல பந்தல்ல வாழைய வெட்டணும்னு சொன்னாங்க. வாழைய வெட்டுறதுக்கு வாழைய கொண்டு வரசும். நீமோ என்ன இது? தெரியாது. எனக்கு இது படிக்க தெரியாது. அப்ப இதை படிக்க முடிய ஒரு மீனை கண்டுபிடிக்கணும். யார் பண்ணீங்க? இத பாருங்க. இத படி. ஏய், அது என்னோடது. ஆ! ஆ! ஐ அம் சாரி. அடி பண்ற மாதிரி பண்ணிட்டேன். ரத்தம் வருதா பாரு. ஓ! ஆ! ஆ! ஆ! டோரி, உனக்கு ஒன்னு ஆகு. ஓ! சரியான தீனி. இன்னைக்கு ராத்திரி நான் மீன் சாப்பிட ஆகணும். ஆனா நீ சொன்னதே மறந்துட்டீங்களா? ஒரு கடி கடிச்சு உன்னால படிக்க முடியுது? நான் படிக்க வரும். அப்ப இத சீக்கிரம் படிச்சு. அவனை தப்பா எடுத்துக்காதீங்க. அவனுக்கு அப்பா கூட கிடையாது. இதுக்கு மேல வழி இல்ல. பாத்திரத்துல அறிவை இழந்துடாத. பயப்படாதீங்க, அவன் நல்லவன் தான். எனக்கு இந்த கவர்மெண்ட் செப்பியாவது வேணும். சீக்கிரம் அந்த கவர்மெண்ட் எடுத்துட்டு வா. சீக்கிரம் எப்படி பண்ணிட்டு பின்னாடி பாரு. எதுக்கு இங்க நிக்காதீங்க? ஓடி வந்துருங்க. என்னப்பா, பார்ட்டி முடிஞ்சிருச்சா? யெஸ் ட்ரபிள். டாடி, வ பார்பரா, இவருக்கு கடவாப்பல் கட்டி வச்சிருந்தா அதை கொஞ்சம் கொண்டு வரியா? அப்படியே கொஞ்சம் பஞ்சு கொண்டு வா. ஓகே. ஹலோ, எப்படி இருக்க? அழகா இருக்குல்ல, கடல்ல தனியா துவைச்சுக்கிட்டு இருந்தது. நான் தான் காப்பாத்தி கொண்டு வந்தேன். ஊசி போட்டேன், மறந்து போச்சா இல்லையா? மறந்து போச்சு. வேலையை ஆரம்பிக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஏன் பபிள்ஸ்? அவனுக்கு பபிள்ஸ் பிடிக்கும். எப்படி இருக்கா? ஓ, பாத்து பாத்து வா கண்ணே. இங்க பயந்துகிட்டு ஒன்று பாத்து தான் பயந்துருக்கேன் போல இருக்கு. நான் வீட்டுக்கு போனோம். எங்க அப்பா எங்க இருக்காரு? தடுப்பூசி போட்டுக்க மாட்டானுவேன். ஓ, கடல்ல இருந்து வந்திருக்கீங்களோ? அது எப்படி இருக்க? அது பெருசா நீளமா இருக்கும். அதான் எனக்கு தெரியுமே. என்ன சொல்லியா, உனக்கு எது வேணாலும் ஆண்டி டெபி கிட்ட கேளு. அது நான் தான். அப்படி நான் இல்லாட்டி என் தங்கச்சி ஃப்ளோ கிட்ட பேசிக்கிட்டே. என் தங்கச்சி எப்படி இருக்கற? அவ எது சொன்னாலும் காதுல போட்டுக்காத. அவ ஒரு மாதிரியாக்கோ. நீ சொல்றது பிரியல பேஜ். பேஷண்ட் வந்தா சொன்னு சொன்னேன். வாவ், பட்ட ஜென்மம் யாரு? ஓகே, நாள் என்னால் கண்டிப்பா எனக்கு ஒரு வழி ஆக போறா. ரப்பர் டாம் கிளாம்ப் போட்டா ஜோ. அண்ணாச்சி ஏதோ வச்சு ஓட போடுறாரு. நேட்டிவ் கிளிட் ட்ரில். அது அவருக்கு வழக்கமா பிடிக்கும். மறக்காத ப்ளோ, என்னால பார்க்க முடியல. இப்போ பல கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஹெட் ஸ்டாம் ஃபைல யூஸ் பண்ணினுகிறார். அவர் நீ சொல்றதை யூஸ் பண்ணல. அது கேஃபெக்ஸ்ல டியர் டிராப் கிராஸ் செக்ஷன் இருக்கு. அதனால அது ஹெட் ஸ்டாம் தான். இல்லவே கேஃபெக்ஸ். கேஃபெக்ஸ்ங்க. யாராவது எனக்கு உதவி செய்யுங்க. போய் இவன் காத்து புடிங்கிட்டு வரேன். ஓகே, வாய கூப்பிடுங்க. மனுஷ வாய துறக்கறத பார்த்தாலே கொமட்டிக்கிட்டு வருது. கண்ணாடி உடைஞ்சு போச்சு. இதுதான் என்னோட மருமக டார்லா. இந்த வர வர போறா. ஏய் குட்டி பையா, உங்க அம்மாவுக்கு ஹலோ சொல்லு பாக்கலாம். உன்னை எடுத்துட்டு போக இந்த வெள்ளிக்கிழமை வரப்போறா. உன்னை பரிசா தர போறேன். ஓ, இது நமக்குள்ள இருக்கிற ரகசியம். ஓகே மிஸ்டர் டக்கர், பல்லுக்கு போட்ட சிமெண்ட் கொஞ்சம் செட் ஆகட்டும். அது வரைக்கும் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நான் இப்ப வந்துடுறேன். பாத்துக்கினியா? இவ பையெடுத்தா குளுக்கறத நிறுத்த மாட்டாளா? பாவம், போய் சேர்ந்துட்ட. இவன் போன வருஷம் பரிசா போய் உயிரை விட்டவன். மீன் பாட்டி வண்டியில ஏத்தி மார்க்கெட் கிடைச்சாங்க. மீன் கிடைச்சதுன்னா கொன்னுடுவா. நான் அந்த பொண்ணோட போக மாட்டேன். நான் எப்படியாவது எங்க அப்பா கிட்ட போயிடணும். டாடி, என்ன காப்பாத்துங்க. யார் அவனை தொடக்கூடாது. அவனுக்கு உதவி செய்யாதீங்க. என்னோட துடுப்புகளையும் வாலையும் எதிர்த்து என்னோட துடுப்புல சரியில்லை. இந்த பக்கம் கொஞ்சம் பாரு. உன்னால என்ன செய்ய முடியும் யோசிச்சுக்க. அப்படித்தாண்டா செல்லும். ஓ, கடல்ல இருந்து வந்தவன் உன் மாதிரியே இருக்கான். ஆமா. என்ன யோசிக்கிற? ஏதோ பிளான் போடுற மாதிரி தெரியுது. ஆமா, பிளான் தான். இன்னைக்கு ராத்திரி அந்த பையனுக்கு முறையான வரவேற்பு கொடுப்போம். சத்தா, உன் பேர் என்ன? நைனா? நீமோ. என் பேர் நீமோ. நீமோ, நீமோ. ஆமா, அப்படி என்ன பண்ண போறேன்? நீ என்ன அதை சாப்பிட போறியா? சுத்தியலால அதை பார்த்தடி. இதுல என்ன எழுதிருக்கு? சாரி, ஒரு குரங்கு என் பணத்தை புடிங்கிட்டு போயிடுச்சு. போயிடலாம், வா சீக்கிரம். கம் ஆன். ஆமா, இயற்கையிலேயே நான் நீலம் தான். எழுதுறேன். ஒரே தூசி. அந்த கோகுல்ஸ் எங்க போச்சது? நோ, அது கீழே போகுது. சீக்கிரம் அதை பிடிக்கணும், எடுக்கணும். முடி டூடி டூடி டூடி. என்ன பாழுமூஞ்சி சிறுமூஞ்சி ராயா, வாழ்க்கையில பிரச்சனை வந்தா என்ன பண்ணும் தெரியுமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீந்திக்கிட்டே இருக்கணும், நீந்திக்கிட்டே இருக்கணும். அப்படியே நாம நீந்தனும், நீந்தனும், நீந்தனும். என்ன பண்ணணும்? நீந்தனும், நீந்தனும். டோரி பாடாத. என்னோட ஆசை நீந்தனும். டோரி உனக்கும் பாட்டால எரிச்சல் தாங்கல, தலைவலி, மண்டைய பொழுது போல் இருக்கு. சாரி டோரி, உனக்கு ஏதாவது தெரியுதா? வழக்கம் போல அப்படியா? சந்தோஷம் டோரி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? என் கண்ணுக்கு ஒரு ஒளி தெரியுது. ஒளியா? ஆமா, அதோ அங்க. ஹே மனசாட்சி, நான் இறந்துட்டேனா? இல்ல இல்ல இல்ல, எனக்கும் அது தெரியுது. என்ன அது? என்னன்னு தெரியலனாலும் குளுமையா இருக்கு. எனக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையில இந்த மாதிரி நிம்மதிய அனுபவிச்சதே இல்ல. எனக்கு அதோட ஆசையா இருக்கு. புரியல. என் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. முதலாளி இதுல முதல் வரி படி. நான் செத்து போயிட்டேன் போயிட்டேன் போயிட்டேன் போயிட்டேன் போயிட்டேன். மாட்டிக்கிட்டா சாப்பாடு இல்ல உனக்கு. சாப்பாடு இல்ல உனக்கு. பட்டினிதான். அதுல என்ன எழுதிருந்தது? காங்கிரஸ்ல என்ன? 42 வாழ பிபே சிட்னி. எனக்கு இது நல்ல ஞாபகம் இருக்கு. வழக்கமா எல்லாத்தையும் நான் மறந்துடுவேன், ஆனா இது மட்டும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. குஞ்சிரு, அது எங்க இருக்கு? எனக்கு தெரியாது, அதனால என்ன? புது விருந்தாளி வானஹாகலூகி எரிமலை உச்சில நடக்கிற உச்சி மகா நாட்டுக்கு உன்னை நாங்க வரவேற்கிறோம். இந்த தொட்டியோட குடியுரிமைக்கான சோதனை என்ன நடத்துறோம்? உடனே இங்க மெம்பருக்கு போறோம். நிஜமாவா? ஆமா, இந்த அக்னி பரிசல நீ நீச்சல் அடிச்சு தாண்டணும். தாண்ட வேண்டியது நெருப்பு வளையம். என்ன வேடி பார்த்திருக்கிற? சீக்கிரம் அருமை இத முடியும் சொன்னல. இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க உனக்கு கொடுக்கற புது பேர் சுரா பிரியன். சுரா பிரியன், சுரா பிரியனுக்கு அங்கத்தினர்கள் வரவேற்பு கொடுங்க. சுரா பிரியன், வரவேற்பு கொடுத்த வரைக்கும் போதும். சுரா பிரியன், இனி சுரா பிரியன் நம்பள ஒருத்தன், ஒத்துக்கிறீங்களா? அதனால இவனுக்கு ஆபத்து வர விட கூடாது. டார்லா இன்னும் அஞ்சு நாள்ல இங்க வரப்போறா. அதுக்கு நாம இப்ப என்ன பண்றது? என்ன பண்ண போறோம்? நான் சொல்றேன், நாம இவனை இங்கிருந்து வெளியே அனுப்ப போறோம். அதாவது இவன் தப்பிக்க உதவ போறோம். தப்பிக்கவா? நிஜமாவா? நாங்க எல்லாருமே தப்பிக்க போறோம். நீ சொன்னா கேளு, மறுபடியும் தப்பிக்கிற பிளான் எல்லாம் போடாத. நிறைய தடவை முயற்சி பண்ண, ஆனா வேலைக்காவாம போச்சு. இந்த தடவை எப்படி தப்பிக்க முடியுங்கற? ஏன்னா இப்ப இவன் நம்ம கிட்ட இருக்கான். அதோ அந்த ஃபில்டர் உனக்கு தெரியுதா? தெரியுது. ஒருத்தனால மட்டும்தான் ஈஸியா அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் திரும்பியும் வர முடியும். நீ பண்ண வேண்டியதெல்லாம் இங்க இருந்து ஒரு கூழாங்கல எடுத்துட்டு போய் அங்க ஓடிக்கிட்டு இருக்கிற பல்சக்கரத்துக்கு இடையில கொடுத்து அதை நிறுத்தணும். அந்த நிமிஷத்துல இருந்து நம்ம இருக்கிற தொட்டி கொஞ்சம் கொஞ்சமா அசிங்கமாகிக்கிட்டே வரும். அதனால பல் டாக்டர் தானே தொட்டியை சுத்தம் பண்ண வருவாரு. அப்ப நம்ம எல்லாரையும் டேங்க் விட்டு வெளியே எடுத்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா ஒரு கவர்ல போட்டு வச்சிருவாரு. உடனே நம்ம எல்லாரும் அப்படியே கவுண்டர்ல உருண்டு உருண்டு ஜன்னல் வழியா குதிச்சு புதர்களை தாண்டி ரோட்டை கடந்து கடலுக்கு போய் சேர்ந்துடலாம். இந்த திட்டம் நிச்சயம் தோல்வி அடையாது. என் கூட யாரெல்லாம் வரீங்க? உனக்கு மூளை கலங்கிருச்சா? இல்ல செல்ல, நீ தப்பா நினைக்காதல, உனக்கு சரியா நீந்த வராதுல. அவன் நல்லா நீந்துவான், அவனால நிச்சயம் இது முடியும். அவன் கிடக்குறான், இப்ப நீ சொல்லு, உன்னால அது முடியுமா? நிச்சயமா அது முடியும். நான் ஓகே பிரான்ஸ் கொஞ்சம் திருப்பி வாங்க. ஒரே ஒரு கேள்விதான். நான் கேக்குறது என்னன்னா மறுபடியும் போயிட்டாங்க. என்ன நீங்க பாக்கணும்னா பி ஷர்மன் 42 வாலிபி பேஸ் சிட்னிக்கு வரணும். நீங்க என்ன எவ்வளவு தடவை கேட்டாலும் நான் டயர்ட் ஆகாம சொல்லிக்கிட்டே இருப்பேன். பி ஷர்மன் 42 உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் இனிமே தனியா போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே அதாவது நான் மட்டும் அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா இல்ல நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். நான் தனியா போறேன் நீ இல்லாம. இல்ல உன் மனசை நான் புண்படுத்த விரும்புறேன். அப்ப என்ன விட்டு போறியா? அது வந்து அப்படி இல்ல. ஆமா இதுக்கு மேல லேட் ஆனா என்னால முடியாது. ஒரு வகையில இந்த அளவுக்கு லேட் ஆனதுக்கு நீயும் ஒரு காரணம்னு உனக்கே நல்லா தெரியும். நான் உன்ன தப்பு சொல்றதா நினைக்காத. சில சமயம் லேட் ஆகுறது நன்மையில கூட முடியலாம். ஆனா இப்ப அது சரி. உனக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இல்ல உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பிடிச்சதுனாலதான் என் கூட வர வேண்டாம்னு சொல்றேன். அதை எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் எனக்கு புரியல. சொன்ன கேளு டோரி, அழாத. எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. அரே உனதான் மேடம், உன்னை இவன் தொந்தரவு பண்றானா? இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல. நீ பண்ணியா? இல்ல இல்ல இல்ல, நாங்க சும்மா எதப்பே. ஏய் இந்த அட்ரஸ்க்கு எப்படி போறதுன்னு சொல்ற? நான் உன்கிட்ட இல்ல மேடம் கிட்ட பேசுறேன். மேடம் ஊதிர் விளையாட்டு பிடிக்குமா? சரி நாம ஒத்திக்க பண்ணது சரியான பாத்துக்கலாம். இந்த உருவம் என்ன கண்டுபிடி பாக்கலாம். இந்த மாதிரி உன்ன பாத்து ஒரு மீனிய மூக்கு வாழ் மாதிரி நீளமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நீ வாய முடிக்க. மேடம் கண்டுபிடிக்கட்டும். எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய வடிவம். ஓ நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு. லாப்ஸ்டர். சும்மா இருக்க மாட்டேன். சாரி. எட்டு கால் இருக்கும். கடல்ல வசிக்கிறவன். நெருங்கிட்டேன். யாராவது கொஞ்சம் வழி சொல்றீங்களாப்பா? தயவு செஞ்சு யாராவது வழி சொல்றீங்களாப்பா? சீரியஸா கேக்குறேன். புதிர் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு மீனோட புரியுது இல்ல. என் பையனை வேற இப்ப கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுது. அது இப்ப விஷயமே இல்ல. ஏன்னா இந்த முழு கடல்லயும் எனக்கு உதவி செய்ய இப்ப யாருமே கிடையாது. கவலைப்படாத, நான் உதவி செய்யறேன். கொஞ்ச நேரம் இங்கே இரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அவ மறுபடியும் தொந்தரவு பண்றானா? இல்ல இல்ல, உண்மையிலேயே அவர் நல்லவர்தா, தப்பா எடுத்துக்காதீங்க. அவரோட பையன் ஃபேபியோ காணாம போயிட்டான். இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? பி ஷர்மன் 42 வாலபி வே சிட்னி. தெரியும். டெட்க்கு சொந்தக்காரங்க சிட்னில இருக்காங்க இல்லையா டெட்? ஆமா சார். இங்க வா, உங்களுக்கு சிட்னி தெரியுமா? அங்க எப்படி போறதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? யுஎஸ்யோட சேர்ந்து போனீங்கன்னா போதும். அதாவது கிழக்கு ஆஸ்திரேலிய கடல் நீரோட்டம், பெரிய நீரோட்டம், நீங்க மிஸ் பண்ணவே முடியாது. போக வேண்டிய திசை இதுதான். நீங்க எவ்வளவு தூரம் போகணும்னா ஏப்பா உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? 3 லீக்னு வெச்சுக்கங்க. அந்த நீரோட்டமே உங்களை சிட்னிக்கு கொண்டு போய் சேர்த்துரும். பிரமாதம். ரொம்ப தேங்க்ஸ் ஜோரி, நீ சாதிச்சிட்ட. ஓ புகழாத, ஏதோ சின்ன உதவி. உதவி செய்யறதுதான் என்னோட குணம். உங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன பெரிய விஷயம்? மேடம் அந்த அழுமூஞ்சிய பாத்து கூட்டிட்டு போங்க. ஓ ஃப்ரெண்ட்ஸ், அவன மாதிரி இமிடேட் பண்ணிட்டீங்க. பை. ஹலோ மேடம், ஒரு விஷயம். இந்த கடவாய் வழியா போகும்போது நடுவுல பூந்து போயிடுங்க, மேல் வழியா போயிடாதீங்க. கடவாய் அது வழியா போனோம், மேல போக கூடாது. எனக்கு ஞாபகம் இருக்கும். கொஜேரு வேகமா போத, நானும் வரேன். இரு கொஜேரு, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது அருமையான கடவாய். ஓகே வாப்பலா. வேண்டாம் வேண்டாம், இது ஆபத்தான கடவாய். நாம இதுக்கு மேல நீந்தி போயிடுவோம். கொஞ்சம் அவசரப்படாத, இங்க ஆபத்துக்கான அறிகுறி தெரியல. இது வழியா தான் போனோம்னு எனக்கு ஏதோ சொல்ற மாதிரி தோணுது. மேல போக கூடாது. இந்த கடவாய் நீ ஒழுங்கா பாத்தியா இல்லையா? இதுக்குள்ள நமக்கு மரணம் காத்துட்டு இருக்கு. என்ன மன்னிச்சிடு, ஆனா நிஜமாவே நாம இது வழியா தான் போனோம்னு எனக்கு தோணுது. அனாவசியமா இதுக்கு மேல எதுவும் பேசாத, மேல் வழியா போயிடுவோம். இந்த விஷயத்துல என்ன நம்பு? ஒன்ன நம்பணுமா? ஆமா நம்பிக்கை, அதுதான் நட்புக்கு அழகு. அங்க ஏதோ மின்னுது பாரு. எங்க? ஓ அது கடவாய்க்கு மேல நீந்தி போகுது. நமக்கு பின்னாடியே போவோம். ஓகே. இந்த இடத்துல எதுவுமே இல்லையே. ஆமா கரெக்ட் தான். அது அங்க பாத்தியா, அதான் கடல் நீரோட்டம். கொஞ்ச நேரத்துக்குள்ள நாம அங்க போயிடலாம். ஹாய் சின்ன குட்டி. கனவாய் வழியா போயிருந்தா இதை பாத்துருப்போமா? இத நான் புஜ்ஜி குட்டின்னு கூப்பிட போறேன். இது எனக்கு சொந்தம். இது என் செல்ல புஜ்ஜி குட்டி. இங்க வாட புஜ்ஜி குட்டி. வாட என் தங்கமே, என் செல்லமே, என் பட்டு குட்டி. அது ஒரு ஜெல்லி ஃபிஷ். நீ ரொம்ப கெட்ட பையா, நீ ரொம்ப மோசம். போய் தொலை. இங்கவா. என்னாச்சு பாக்குற? அங்க தொடாத, அங்க தொடாத. நான் தொட போறது இல்ல, விரும்ப பாக்குறேன். என்ன குடி இருக்கிற அனிமோன்ல இப்படி அடிக்கடி கொட்டு வாங்கி பறக்கந்தான். அதை காட்டு. மோசமா தெரியல, சீக்கிரமா சரியாயிடுவ. ஆனா அதை தொடக்கூடாதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம்ல. இன்னொரு தடவை ஜெல்லி பிஷ தொடுவோமா? நம்மளோட நல்ல வேலை இந்த சின்ன ஜெல்லி பிஷ் ஆகிருந்தது. அசையாத எடா குடும்பம் மாட்டிக்கிட்டோம் டோரி. ஹே, இத கொஞ்சம் கவனி. மேல மட்டும் தான் போனும். கடைசியில போட்டியில நான் தான் ஜெயிச்சேன். நம்ம சாதிச்சிட்டோம். இங்க பாத்தியா டோரி? ஓ நோ, டோரி டோரி டோரி டோரி. நான் தோத்து போயிட்டேனா? இல்ல, நீ தோத்து போகல. உண்மையிலே ஜெயிச்சது நீதான். ஆனா தூக்காத, முடிச்சிட்டு பி ஷர்மன் எங்க இருக்காரு சொல்லு. பி ஷர்மன் பல பிவி சிட்னி. அதுதான் ஷர்மன். முடிச்சிட்டு தூக்கி போயிடாத, முடிச்சிட்டு தூங்கி போயிடாத. விடாத உங்க அப்பா விட்டு பிரிஞ்சது ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? ஆமா. பரவாயில்ல, உன் மேல அக்கறை காட்டுறதுக்கு ஒருத்தர் இருக்கிற அளவுக்கு நீ அதிர்ஷ்டக்காரன் தான். என் மேல அக்கறைன்னு சொல்றதை விட கடலை கண்டுதான் அவர் பயப்படுவாரு. பீச், என்ன பண்ணிட்டு இருக்காரு? நாலு அந்த கப் காஃபி உள்ள போயிட்டு இருக்கோம், இனிமே தாங்காது. பாத்துக்கிட்டே இரு. முதல் தடவை தப்பிக்கும் போது பல் மருத்துவ கருவிகள்ல போய் விழுந்த. டாய்லெட் குறி வச்சுதான் நான் போனேன். டாய்லெட்டா? எல்லா வடிகால்களும் இறுதியில கடல்ல தான் போய் சேரும். வாவ், எத்தனை தடவை தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பீங்க? அதெல்லாம் யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு மீன் தொட்டிக்குள்ளேயே அடங்கி போயிடக்கூடாது, இல்லனா இவன் மாதிரி மூளை கலங்கி. பாத்ரூம் கூக்கான விட்டாரு, புக் கொண்டு போறாரு, வரும் 4 minutes 20 seconds ஆகும். இதுதான் சரியான நேரம். வா, ஊஞ்சு விளையாடு. ஓகே, நம்ம சீக்கிரம் வேலையை முடிக்கணும். நீ அந்த பக்கம் போனதும் சேம்பரோட அடிப்பகுதியை நோக்கி நீந்தி வந்துரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நான் சொல்றேன். ஓகே, தைரியமா போ, வேலையை ஈஸியா முடிச்சிடலாம். நான் பேசுறது கேக்குதா? இதோ குழங்கல் அந்த பக்கம் போடுறேன். நிமோ, அந்த பக்கம் சின்ன திறப்பு இருக்கு, அது தெரியுதா? ஓகே, அதுக்குள்ள ஒரு ஃபேன் வேகமா சுத்திக்கிட்டு இருக்குல்ல, ரொம்ப ஜாக்கிரதையா அந்த மிஸ்திரிகளுக்கு நடுவுல கூழாங்கல்ல வச்சியா அந்த ஃபேன் நின்றுடும். நீ மறுபடியும் முயற்சி பண்ணு, மெதுவா கொண்டு போய் ஜாக்கிரதையா வைக்கணும். பார்த்து சோகா முச்சக்கண்ணா ரமாதண்டா செல்லும். இப்ப அந்த பழைய வழிய நீந்தி அப்படியே இந்த பக்கம் வந்துரு. என்னாச்சு? அவனை காப்பாத்தணும். பயப்படாத நீமோ, தைரியமா இருக்க காப்பாத்துறோம். என்ன காப்பாத்துறீங்க? நீமோ, சீக்கிரம் அந்த பொடியை புடிச்சுங்க. இது நேரமா கூட இருக்குல்ல. சீக்கிரம் சீக்கிரம் நீமோ, பொடியை புடிச்சுங்க. அனுப்ப மாட்டேன். கண்ணை திறந்து பாரு. புரியல, ஜெல்லிஃபிஷ் கூட சண்டை போட்டல்ல, அதனால தான் தலை சுத்தி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்ட. என் பயத்தை கலக்குது. நீ பாட்டுக்கு வந்து எடுத்து வைக்காத, இப்பதான் என் ஓடுக்கு பாலிஷ் பண்ண. நீ பாதுல தான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்க கண்ணை திறந்து பாரு. சரி, கிழக்கு ஆஸ்திரேலிய கடல் நீரோட்டத்துக்கு நீ எதுக்காக வந்த? அதுவா, டோரி நானும் சிட்னிக்கு போயிட்டு இருந்தோம். அந்த நீல மீன் தானே? கொஞ்சம் அங்க கீழே பாரு. டோரி, டோரி, டோரி, ஓ டோரி, என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. இது என்னோட தப்பு தான், எல்லாமே என்னோட தப்பு. நல்ல ஊஞ்சல் ஆடுறியே. அவனை காப்பாத்தணும். பதட்டப்படாத டியூட், குழந்தைங்களை சுதந்திரமா விட்டாதான் அவங்களால என்ன பண்ண முடியும் தெரியும். அவங்களுக்கு தெரியும் போது நமக்கும் தெரியும். தெரிஞ்சதா? மூச்சு விடணும். இங்க பாருங்க, மிஸ்டர் ஃபிஷ். சாரி, எனக்கு நடந்தது அவ்வளவு ஞாபகத்துல இல்ல. அப்பா எங்க போறீங்க? வந்து என் பையன் காணாம போயிட்டான். அவனை யாரோ என்கிட்ட இருந்து பிரிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? என்ன? நான் அத பத்தி உங்ககிட்ட பேச விரும்பல. சரி சொல்றேன், நான் நான் இருக்கிற இடம் இங்க இருந்து ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கு. பாருங்களேன், இது ரொம்ப நல்ல கதையா இருக்க போகுது. என் பையன் நீமோ அவனுக்கு என் மேல ரொம்ப பிரியம். ஒருவேளை நான் அவனை ரொம்ப கட்டுப்பாட்டுல வச்சிருந்ததுனால அவன் அப்படி பண்ணிருக்கலாம், எனக்கு சரியா தெரியல. நான் சொன்னதை கேட்காம அந்த படகு கிட்ட நீந்தி போயிட்டான். அந்த சமயத்துல நீர்மூழ்கி வீரர்கள் அவனை புடிச்சிட்டாங்க. நான் தடுக்க பார்த்தேன், ஆனா படகு வேகமா போயிடுச்சு. நான் முடிஞ்ச அளவுக்கு வேகமா நீந்தி தடுக்க முடியல. நீமோட அப்பா வேகமா நீந்தினாரு. நான் கடைசியா கேள்விப்பட்ட செய்தி அவர் இங்க வந்துகிட்டு இருக்காரா? அவனுக்கு ஒண்ணும் ஆகல. எனக்கு தெரியல, ஆனா அந்த பேரை மட்டும் சொல்லிடுறாது. அதான் DAR. நீங்க யார பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன விஷயம் நீமோ? என்ன மன்னிச்சுடு, என்னால அந்த ஃபில்டரை நிறுத்த கேட்க வேண்டியது நான் தான். நான் தப்பிக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தேன். எப்படியாவது கடலுக்கு போய் சேர்ந்துடணும்னு நினைச்சேன். அதுக்காக உன்னை ஆபத்துல சிக்க வைக்கவும் நான் தயாரா இருந்தேன். கடைசியில பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. உங்க அப்பா கிட்ட உன்னை கொண்டு சேர்க்க முடியாததுக்கு மன்னிச்சுடு நீமோ. இது கூட சரியான வழிதான். பசங்க தொந்தரவு, அது கிடக்கட்டும். சரியான பல்ல புடுங்கனா தப்பான பல்ல? அதுவும் மூணு சுறாவோட சண்டை போட்டிருக்காரு. பிடிச்சிட்டு வந்ததும் உங்க அப்பா வெறி பிடிச்ச வேகத்துல படகு துரத்திட்டு வந்திருக்காரு. உடம்புல இருக்கிற பலன் தீர்ற வரைக்கும் நீந்தி நீந்தி வந்தவர மூணு சுறாமீன்கள் மடக்க அதுக்கு மூடி அடிச்சு தூள் கிளப்பிட்டாரு. அதுக்கப்புறம் கடல்ல ஆயில் அடிக்க கீழே போன வர பயங்கரமான ஒரு மிருகம் துரத்திச்சு. அது ஒரு மாரனோட கட்டி போட்டுட்டாரு. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் நிறைய கடல் அமைப்புகள் சேர்ந்து கிழக்கு ஆஸ்திரேலிய கடல் நீரோட்டத்துல போகுது. நேரம் வந்துகிட்டு இருக்காராம். எந்த இடத்துக்கு? சிட்னிக்கு. எவ்வளவு பாசம் அக்கறை கட்டிருக்காரு. இப்போது புரியுதா? ஏன் பில்டருக்கு போறான் நீமோ? போகாத, மறுபடியும் போ. வேண்டாம் நீமோ. நீ உசுரோட இருக்கணும்ல, அங்க இருந்து போற. அவர் எப்படியாவது காப்பாத்தணும். தம்பி, இந்த பொடியை கேக்கலையா நீமோ? நீமோ, நீ இப்ப எங்க இருக்கன்னு சொல்லு. அவங்க பின்னாடி இருக்கேன். பீமோ நீ பெரிய கட்டிக்காரன் தான். ஏய் நீ உண்மையிலேயே பெரிய ஆளு தாண்டே. ஐயோ கிருமி ஓடி இருக்கோம். இதுக்கு ரொம்ப தைரியம் வேணும் நீமோ. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க, இன்னும் 48 மணி நேரத்துல டார்லா இங்க வந்து சேர்ந்துருவா. அதுக்குள்ள இந்த டேங்க் பயங்கர அசுத்தமாகணும். அதுக்கு நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உழைக்கணும். ஜாக்வியஸ் சொல்லும் சுத்தம் பண்ணாத. சொன்னபடி செய்யறேன். மத்தவங்க எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு தொட்டி அசுத்தம் பண்ணுங்க. எண்ணங்கள் கூட அசுத்தமாவே இருக்கட்டும். பல் டாக்டர் தானே வந்து சுத்தம் பண்ற அளவுக்கு இந்த தொட்டி அசுத்தமாக்கிடணும். அட்டகாலம் நெருங்கி வாங்க. ரெண்டு பேரும் வெளியேற தயாரா இருக்கீங்களா? ஓகே, வெளியேற வேண்டிய முறையான டெக்னிக் என்னங்கறத ஸ்குவிட் இப்ப கத்து கொடுப்பா. உண்மையிலேயே ஜாலியா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பத்திரமா வெளியே போயிட்டீங்களா? இப்போ அப்படியே திரும்பி நீந்தி போய்கிட்டே இருந்தீங்கன்னா சிட்னி போய் சேர்ந்துடலாம். சந்தோஷமா போங்க. நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் கியூட் கிரஷ். உன் மகளை ரொம்ப விசாரிச்சேன் சொல்லு. ஓகே, எல்லாரும் போயிட்டு வாங்க. நீ ஒருத்தன் தான் உனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், உனக்கு எத்தனை வயசாச்சு? 180 வயசாச்சு. ஆனா இன்னும் இளமையோட தான் இருக்கேன். 150 வயசு. 150 வயசு. நான் இதை ஞாபகத்துல வச்சுக்கணும். வாவ். நாம இதுக்குள்ள போகணுமா? ஆமா. பி ஷர்மன் 42 வாலிபிவே சிட்னிக்கா? ஆமா. நாம இப்படியே நேரா நீந்தி போக வேண்டியதுதான். நீந்திக்கிட்டே இருக்கணும், நீந்திக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் ஆகும் போல் இருக்கு. ஹேய், இப்போ விளையாடுனா என்ன? ஓகே, அப்போ நான் யோசிக்கிறது நீ கண்டுபிடிக்கணும். அது ஆரஞ்சு நிறத்துல ரொம்ப சின்னதா? அது நான் தான். கரெக்ட். அப்ப அடுத்தது கண்டுபிடி. அது ஆரஞ்சு நிறத்துல துடுப்பு இருக்கும், பாக்க ரொம்ப குட்டியா. அதுவும் நான் தான். ரொம்ப கெட்டிக்காரதான். இப்ப வேற ஒண்ணு சொல்றேன், அது ஆரஞ்சா குட்டியா வெள்ளை வரிகளோட. நான் தான். அடுத்து நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும். அதுவும் நான் தான். ஓகே, என்ன அசத்திட்டேன். இரு இரு இரு, அங்க மிதந்துட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் முன்னாடி தான் நான் பார்த்தேன். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதுன்னா, நம்ம இது வரைக்கும் நேர் பாதையில போகாம ஒரே இடத்தைய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கோம். நம்ம தண்ணியோட மேம்படுத்து போனோம் தெரியும். ரிலாக்ஸ், மூச்சு இழுத்து விடு. இப்போ எப்படி போறது? நீ யாருக்கிட்டயாவது வழி கேப்போம். சரி, யாருகிட்ட கேக்க போற? அதுகிட்டயா? இங்க யாருமே இல்லையே. என்ன பேசுற? இது பெரிய கடல், நிச்சயமா யாராவது இருப்பாங்க. நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கோமா என்ன? தேடி பாப்போம். ஓகே, இங்க யாருமே இல்ல. ஆமா, யாருமே இல்ல. என்ன நாங்க போயாகணும். அதுக்கு நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? குட்டி பையா? சீக்கிரம் சொல்லு. டோரி, இங்க நான் தான் குட்டி பையன். அவன் குட்டி பையன் இல்ல, ரொம்ப பெரிய பையன் நினைக்கிறேன். பெரிய பையன் தான், பெரிய திமிங்கலம். ஓகே, அவனுக்கு திமிங்கல பாஷை தெரியும் நினைக்கிறேன். பையன், நீ என்ன பண்ற? நீ என்ன பண்ற? இது திமிங்கல பாஷை தான் நல்லா தெரியுமா? செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம். டோரி, நீ என்ன பேசுறன்னு யாருக்குமே புரியல. பாரு, அவன் திரும்பி போறான். திரும்பி வந்துடு. அவன் திரும்பி வரமாட்டான். நீ அவன் ரொம்ப அவமானப்படுத்திட்ட. அப்ப ஸ்டைல மாத்தி பாப்போம். டோரி, டோரி, இந்த திமிங்கல பாஷை வயத்த வலி வந்தா உள்ள சத்தம் கேக்குமே, அது மாதிரி இருக்கு. ஹம்பேக் மொழியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீண் வேலை எல்லாம் வேண்டாம். இது யாதிகாரம் உனக்குற மாதிரி இருக்கு. சத்தமா இருக்கணுமா? வேண்டாம், கத்தாத. இது கிட்டத்தட்ட கில்லர் வேல் பாஷை மாதிரி அடிச்சுல. இது கில்லர் வேல் பாஷை இல்ல, ஏதோ ஓலாய் ஓலையிடுற மாதிரி இருக்கு. ஓ, அது பசியோட இருக்கும். வந்தா நம்ம முடிக்கணும். கவலைப்படாத, அது கிளவுன் ஃபிஷ் சாப்பிடாது, சின்ன லார்வாக்களை தான் சாப்பிடும். இதோ இதுங்களை தான் சாப்பிடும். எங்க பாத்தியா நீமோ? நல்லா பாத்துக்க அசிங்கம். இந்த இடம் ரொம்ப கேவலமா இருக்கு. உன்னாலதான் அது நடந்தது நீமோ. உனக்குதான் நாங்க நன்றி சொல்லணும். ஜாக்கிரஸ் கிளீன் பண்ணாத சொன்ன, தப்பு பண்ணிட்ட. வெளியே என்ன நடக்குதுன்னு இப்ப பாக்கலாம். இது வந்துட்டாரு. ஏன் டேங்க் இப்படி ஆயிடுச்சு? பார்பரா, நாளை காலையில என்னோட முதல் அப்பாயின்மெண்ட் எப்போ? 10 மணிக்கு சார். அத கேன்சல் பண்ணிடு. டார்லா வரதுக்கு முன்னால நான் ஃபிஷ் டேங்க க்ளீன் பண்ணிடணும். சொன்னது காதுல விழுந்தா நீ போ. உங்க அப்பாவை பாக்குறதுக்கு தயாராயிட்டியா? எனக்கு தெரியும். இங்க பாரு, எனக்கு இதுல கொஞ்சம் கூட ஆச்சரியம் கிடையாது. இப்பவே கூட அவர் துறைமுகத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கலாம். ஆமா, கொண்டாகலையே. ஹேய் ஹேய், உனக்கு ஒண்ணு ஆகல, எல்லாம் சரியாயிடும். இல்ல எதுவுமே சரியாகாது. கவலைப்படாத, உன் பையனை காப்பாத்திடலாம். முடியலையே, அவனுக்கு எதுவும் ஆகவிட மாட்டேன்னு அவன்கிட்ட சத்தியம் பண்ணிருந்தேன். தமாஷான சத்தியம் தான் நீ பண்ணிருக்க. என்ன? ஆமா, அவன் வாழ்க்கையில நீ எதுவுமே ஆகாம பாத்துக்கிட்டா அவன் வாழ்க்கையில எதுவுமே ஆகாது. உன் பையன் ஹார்ப்பவை சீக்கிரம் காப்பாத்திடலாம். என்ன நடக்க போகுது தெரியல. திமிங்கலத்தை கேப்போம். டோரி, டோரி, டோரி, நடந்துட்டு இருக்க. பாதிகாலியாயிடுச்சு. எனக்கு எப்படி தெரியும் உனக்கு? கெடுதலா எதுவும் நடக்காதுன்னு எப்படி தெரியும் உனக்கு? எனக்கு தெரியல. நீ சொல்றது சரிதான் டோரி, நாம வந்துட்டோம். என் மகனை கண்டுபிடிக்க போறோம். ரொம்ப நன்றி சார். எனக்கு அந்த பாஷை பேசணும்னு ஆசையா இருக்கு. ஓகே, நீ கொண்டு போற படகை நாம இப்ப கண்டுபிடிக்கணும். சரி, கம் ஆன் டோரி, இது நம்மளால முடியும். வெப்பநிலை 82 டிகிரி, தண்ணீர் சுத்தமாக உள்ளது. சரியா போச்சு. நீ விளங்க மாட்ட அக்வாஸ்கம். நாம தப்பிக்கிற பிளான் காலி ஊத்திக்கிச்சு. அப்படின்னா நாம தப்பிக்க வழி இல்ல. இங்க வரச்சுக்க நீமோ பிரமாதம். புடிச்சிட்டு போட்டாங்க. நீமோ அப்படியே உருண்டு உருண்டு போடு, அப்படியே அப்படியே உருண்டு போடு. கொஞ்சம் இருந்தா வெளியே விழுந்துருக்கு. நீமோ பயப்படாத, தைரியமா இரு. உனக்கு உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் உறுதியா சொல்றேன். நீ சாக மாட்ட, தைரியமா இரு. நீமோ இங்க இருக்கிற எந்த படகாவது நீ ஏற்கனவே பார்த்த மாதிரி தோணுதா? இல்ல, ஆனா அந்த படகு இங்கதான் எங்கயாவது இருக்கணும். கம் ஆன் டோரி, நம்ம அதை எப்படி அதை கண்டுபிடிப்போம்? நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். உனக்கு டயர்ட் ஆகலையா? முடிச்சுக்க, கம் ஆன். வாத்து! இது வாத்து இல்ல, இது ஒரு பெலிகன். இவனுக்கு இறை ஆகிறதுக்காக நான் இவ்வளவு தூரம் வரல. உதவி தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். பேசிக்கிட்டே இருங்க, ஆனா உதவி செய்ய மட்டும் போயிடாதீங்க. என்னாச்சு உனக்கு? மீ தொடக்கூடிய அடைச்சிருச்சா? எனக்கு ரெண்டு பேரும் அப்படியே அசையாம அதே இடத்துல இருங்க. நீங்க உயிரோட தப்பிக்கணும்னு நினைச்சா உடனே என் வாய்க்குள்ள குதிச்சிடுங்க. வாய்க்குள்ள குதிச்சிடுதா? அப்புறம் நாங்க எப்படி உயிரோட இருக்க முடியும்? எனக்கு ஏன் சொல்றேன்னா, உன் மகன் கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போகணும்ல. அவனுக்கு தெரியுமா? ஆமா, உன் மகன் எனக்கு தெரியும். அவன் ஆரஞ்சு நேரத்துல இருப்பான். அவனுக்கு ஒரு பக்கம் துடுப்பு சரி இருக்காது. என்ன செய்யறது? உனக்கு பரிசா தர வேண்டிய மீன் நான் கார்ல வச்சுட்டேன். அவன் அங்கிருந்து நேரா கடலுக்கு போயிடுவான். சாவரியில ஓடு போறாங்களா? தம்பி ரொம்ப காரமான போச்சு. குப்ப குடல கொண்டு போய் போட போறாரு. நீமோ நீமோட அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க இருக்கான் வைத்தியம்? கையில அங்க இருக்கான் பல்ல வைத்தியா. யாராவது நைஜல், சீக்கிரம் உள்ள போ. என்னால போக முடியாது. நான் உன்னை போக வைக்கிறேன். பாவமே வாங்க. எல்லா மிருகத்துக்கும் வெறி பிடிச்சிருச்சா என்ன? அவ தலையில ஒண்ணு வையி. சீக்கிரம் ஜில், நீமோ உங்க அப்பாவை பார்த்தா நான் அவரை விசாரிச்சதா சொல்றியா? எப்படியாவது அவர்கிட்ட போயிடு. என்ன கில்லு, அவனுக்கு ஒண்ணும் ஆகாதில்ல. கவலைப்படாதீங்க, எல்லா வடிகால்களும் கடல்ல தான் போய் சேரும். முடிஞ்சது செஞ்ச, என்ன பண்றது? ஹே டோரி, நீ மட்டும் என் கூட இல்லைனா நான் இவ்வளவு தூரம் வந்து சேர்ந்திருக்கவே முடியாது. அதுக்காக உனக்கு நன்றி சொல்றேன். ஒரு நிமிஷம் இரு, கொஞ்சம் இரு, எங்க போயிட்டே இருக்க? எல்லாம் முடிஞ்சது டோரி, இனிமே எதுவும் பண்ண முடியாது. நீ இறந்து போயிட்டா நான் என் இடத்துக்கு திரும்பி போறேன். இரு இரு, போகாத. நில்ல, என்னை விட்டுட்டு போகாத பிளீஸ். இதுக்கு முன்னாடி யாரும் ஓ அளவுக்கு என் கூட இருந்ததில்ல. நீ மட்டும் போனா, நீ போயிட்டா, நீ மட்டும் என் கூட இருந்தா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. பாக்குறியா பி ஷர்மன், 42, எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. உன்னை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப நிம்மதியா இருக்கு. பிளீஸ், நீ என்னை விட்டு போகிறது என விரும்பல, நடந்ததை மறக்கவும் நான் விரும்பல. என்ன மன்னிச்சிரு டோரி, நான் போய்தான் ஆகணும். தெய்வீக உணவு எல்லாம் கிடைக்குது. சொர்க்கம்னா இதான் சொர்க்கம். இங்க நிக்க கூடாது, போயிடு. கண்ணுக்கு தெரியாம போயிடு. சரியா சொன்ன. பூசா பூசா வந்து ஹலோ, ஒரு நிமிஷம், நீங்க யார தேடுறீங்க? நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா யாரும் என்னை விட்டு போயிட்டாங்கன்னு தெரியுது. ஞாபகம் வர மாட்டேங்குது, ஞாபகப்படுத்திக்க பாக்குறேன். பரவாயில்ல, விடுங்க, கவலைப்படாதீங்க, நானும் ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்கேன். ஹேய், நாம சேர்ந்து தேடுவோமா? என் பேர் டோரி. என் பேரு நீமோ. நீமோ, ரொம்ப அழகான பேரு. ஒரு நிமிஷம் இரு, அது உங்க அப்பாவா எங்க அப்பாவா? அது எங்க அப்பா. புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்ப நாம எங்க இருக்கோம்? சி சாய் சாய் சிட்னி பி ஷர்மன், 42 வாழ விவே சிட்னி. நீ சுத்து போயிருந்த, நான் உன பாத்த, இப்ப நீங்க வந்திருக்க, அப்படின்னா நீ உயிரோட தான் இருக்க, நான் உன கண்டுபிடிச்சேன். மீன் போறத பாத்தீங்களா? அவரே பாக்க இவன மாதிரி தான் இருக்கு. நான் பெரியவன். ஆ பாத்தோம். அவர் எங்க போறன்னு சொல்ல மாட்டேனே. சொல்ல வைக்கவும் முடியாது. எனக்கு போட்டிருக்க மலப்பக்கம் போயிருக்கிறான். தெரியாத வந்து மோதிட்டேன். நீமோவா? நீமோ? நீமோ? நம்பவே முடியல. நீ உயிரோட இருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்க. நீமோ நிக்காதீங்க, திரும்பி போயிடுங்க. சொல்றது சரிதான், உன்னால முடியும். எனக்கு தெரியும். அதிர்ஷ்டத்தோடு போயிருக்கே. உடனே போ, சீக்கிரம். சரி, என் பையன் சொன்னது காதல வருதா? Come on. இனிமே உங்களை வெறுக்க மாட்டேன். சொல்லாத. I'm so sorry, Nemo. ஹே, விஷயம் தெரியுமா? என்ன? கடல் ஆமைகள். அதுல ஒரு ஆமையை நான் பார்த்தேன். அவன் 150 வருஷத்துக்கு மேல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கானா? 150 வருஷமா? ஆமா. ஆனா சாண்டி பிளாங்டன் அதுங்க 100 வருஷம் தான் வாழும்னு சொன்னானே. சாண்டி பிளாங்டனா? உனக்காக நான் கடலையே தாண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். எனக்கு அவனை விட விவரம் தெரியாதுன்னு சொல்றேன். அந்த ஆமைக்கு 150 வயசு. 100 வயசு இல்ல. யாரும் ஸ்கூலுக்கு போனோம். நேரமாச்சு. எழுந்து சீக்கிரம் எழுந்துவா. போலாம். நான் தான் ஜெயிக்க போறேன். முடியாது. நான் ஜெயிச்சிட்டேன். வாங்க வருங்கால மேதைகளே. வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் நடந்தப்போ பந்தல்ல வாழைய கட்டணும் நாங்க. வாழைய தப்பா வாழைன்னு சொன்னதுனால மாப்பிளையே கட்டிட்டாங்க. வாப்பா நீமோ இது யாரு? வெளியூர்ல இருந்து வந்திருக்கான். ஐயாசில இருந்து வந்திருக்கான் டியூட். அப்படியா? ஆமா. உண்மையாவே சொல்ற மாதிரி நீ சொல்ற ஜோக்க நினைச்சா சிரிப்பு தாங்க முடியல. எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ. யாரும் பயப்படாதீங்க, நம்ம புது மெம்பர் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம்னு பாக்கலாம்னு வந்தோம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்த வாரம் நம்ம சந்திக்கலாம். ஆனா நம்ம உறுதிமொழி உனக்கு ஞாபகம் டோரி? அதான், மீன்கள் நமது நண்பர்கள். உணவு அல்ல, பாய். நல்லா புடிச்சுக்கங்க, நாம கிளம்புறோம். அறிவை வளர்க்கும் அற்புதம் பையன. சந்தோஷமா இரு. ஓ ஓ மிஸ்டர் ரே, கொஞ்சம் இருங்க, நான் ஒண்ணு மறந்துட்டேன். லவ் யூ டாட். I love you too, Nemo. Daddy, இப்போ நான் போலாமா? Sorry. போய் அங்க நிறைய கத்துக்கிட்டு வா. Goodbye. அப்புறம் பார்க்கலாம் டி. Bye, Elmo. Nemo. Nemo. Bye, Nemo. முடிஞ்சது பார்க்கலாம் டோரி ஆண்டி. Bye, Bye, Nemo. Barbara, I don't understand it. Here, this thing has a lifetime guarantee and it breaks. I had to clean the tank myself, take all the fish out, put them in bags and... Where'd the fish go? Come on, Pete! Hey! You can do it. That's the shortest red line I've ever seen. Come on, Peach. Oh. Ah! Yeah! Yeah! Now what? Somewhere beyond the sea, somewhere waiting for me, my lover stands on golden sands and watches the ships that go sailing. Somewhere beyond the sea, she's there watching for me. If I could fly like birds on high, then straight to her arms I'll go sailing. It's far beyond the stars, it's near beyond the moon. I know beyond a doubt my heart will lead me there soon. We'll meet beyond the shore, we'll kiss just like before. Happy we'll be beyond the sea, and never again I'll go sailing. Just as before, happy we will be beyond the sea, and never again I'll go sailing. sailing. So long sailing, sailing, no more sailing. Goodbye, farewell, my friend, no more sailing. So long sailing, no more sailing. Thank you.